34வது நாளுக்கான தியானம். ஜன்னல்களில் நட்சத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்காவில் ஒரு வழக்கம் இருந்தது. யாருடைய வீடுகளிலிருந்து அவர்களுடைய மகன் போருக்கு சென்றிருக்கிறானோ அவர்களுடைய வீடுகளில் ஒரு நட்சத்திரத்தை தொங்கி விடுவது என்பது வழக்கமாக இருந்தது. அப்படி தொங்க விடும்போது தங்க நிறத்தில் நட்சத்திரம் இருந்தால் போரில் தன் நாட்டிற்காக அவர்கள் மகன் மரித்து போய்விட்டான் என்று அர்த்தமாகும். ஒரு நாள் அங்கு ஒரு மனிதன் தன் 5 வயது மகனை தெருவில் கூட்டிக் கொண்டு சென்றார். அந்த மகன் ஆவலோடும் ஆச்சரியத்தோடும் அந்த நட்சத்திரங்களை பார்த்தபடி சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஏன் அவர்கள் நட்சத்திரங்களை தொங்க விட்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் ஆவல் எழுந்தது. தன் தந்தையிடம் அதை குறித்து கேட்டார். அவனது தந்தை அந்த குடும்பங்களில் இருந்து அவர்களுடைய மகன்கள் போருக்கு சென்றிருப்பதாக சொன்னான். அவன் அப்படி நடந்து செல்லும் போது ஒவ்வொரு வீடுகளண்டை நட்சத்திரம் தொங்க விட்டிருப்பதை கண்டு தன் கைகளை தட்டி, அப்பா பாருங்கள், அந்த குடும்பமும் தங்கள் மகனை போருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லுவான். கடைசியாக அவர்கள் வீடுகள் இல்லாத வெறும் மைதானத்திற்கு வந்தபோது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் அதிகமாக பிரகாசத்துடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதை கண்ட அந்த குட்டி பையன் மிகவும் ஆச்சரியத்துடன், அப்பா ஏதோ அங்க பாருங்க, வானத்தின் ஜன்னலிலிருந்து ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கிறது, தேவன் தன் மகனையும் அனுப்பியிருக்கிறார் பாருங்கள் என்றான். ஆம், நிச்சயமாகவே தம் ஒரே பேரான குமாரனை அவர் இவ்வுலகத்திற்கு தந்து இந்த உலகத்தில் தாம் அன்பு செலுத்துவதை நிரூபித்தார். அந்த குமாரன் சிலுவையில் பல பாடுகள் பட்டு மரிக்கப் போவதை அறிந்திருந்தும் தம் மகனை அளித்த அந்த தந்தையின் அன்பு எத்தனை பெரியது! அமெரிக்காவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து சென்ற மகன்கள் தங்கள் தேசத்திற்காக பல பாடுகள் பட்டு போராடி வெற்றியை வாங்கி தந்தார்கள். அவர்களின் தியாகம் எத்தனை பெரியது! ஆனால் தேவனின் மைந்தனோ இந்த முழு உலகத்தின் இரட்சிப்பிற்காக பாடுகள் பட்டு போராடி தமது இரத்தத்தை சிந்து அதை விலைக்கிரயமாக கொடுத்து நமக்கு இரட்சிப்பை இலவசமாக பெற்றுத்தந்தாரே, அவரது தியாகம் எத்தனை பெரியது! இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முழு உலகத்திற்காகவும் சிந்தப்பட்டது. ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வந்த எந்த மனிதனுக்காகவும் சிந்தப்பட்டது. அதனால் இரட்சிப்பு இந்த உலகத்திற்கு வந்தது. அதை உலக மக்கள் அவர் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அறியாதவர்களாக தங்கள் பாவங்களில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மைந்தனாக இருந்தும் இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதே நற்செய்தி. இதை விசுவாசிப்பவர்கள் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அநேகருக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதை பார்க்கிலும் உலகத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதையே விரும்புவதால் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சத்ருவானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவர்கள் கண்கள் திறக்கப்பட தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மட்டுமே உலக இரட்சகர் என்பதை உலகத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தால் மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டென்பதை வெளிப்படுத்த வேண்டும். அநேக இரட்சிப்படைய நாம் வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறைகளெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போகும், கலங்காதே என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த லெந்து நாட்களில் கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தை தியானிக்கிற நாங்கள் அவர் எதற்காக இந்த பாடுகளை பட்டார், சிலுவையில் கோர மரணத்தை அடைந்தார் என்பதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவின் இரத்தம் உலக மக்கள் அனைவருக்காகவும் சிந்தப்பட்டது என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த சாட்சியாக அறிவிக்க ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். இரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் இரட்சிக்கப்பட கிருபை செய்தருளும். சாத்தான் குருடாக்கி இருக்கிற கண்களை இயேசுவின் சுவிசேஷத்தின் ஒளியால் திறக்கப்பட கிருபை செய்தல்லோ. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.